புள்ளும் சீலம் வீணதான் உளரையன் கோயிலில் புள்ளும் சீலம் வீணதான் உளரையன் கோயிலில் புள்ளும் சீலம் வீணதான் உளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் ஆ அமர்ந்த வேத்தினை வெள்ளத்தரவில் தூய அமர்ந்த வேத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழும் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்பஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்மோஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தீ சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத்கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஃ அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டும் கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டார் அருளி செய்த திருப்பாவையானது விஸ்வோபஜீவியம் அமிர்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். லோகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற அமிர்தம் இது. ரெண்டு அர்த்தம், அமிர்தம்ங்கிறது தேவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். தேவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆனால் இந்த அமிர்தம் லோகத்துல எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. திருப்பாவை அமிர்தம் இன்னொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னாலே வேதம்னு அர்த்தம். சாகி ஸ்ரீ அமிர்தா சதாம் தினரிச்சாமா நியஜோகும் ஸ்ரீ, வேதத்தை தான் ஸ்ரீ அப்படின்னும் அமிர்தா ஸ்ரீஹி அப்படின்னும் வேதமே எடுத்து சொல்றது. அந்த அமிர்தம் வேதம்ங்கிற அமிர்தமானது எல்லாருக்கும் கிடைக்காதான், எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாது. ஆனால் அந்த திருப்பாவை அப்படிங்கிறது எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாத ஒரு அமிர்தம் இது. அதனால வேதத்தையும் விஞ்சி நிற்பது அப்படி ஆச்சரியமா அருளி செய்த இந்த பிரபந்தத்துல 30 பாசுரம் கனகச்சிதமா இருக்கு. 30 தப்பாமே அப்படின்னு ஒண்ணு கூட தப்பக்கூடாதுன்னு ஆண்டார் சொல்லியிருக்கார். ஒண்ணு கூட குறையக்கூடாது, எல்லாத்துலயும் விசேஷ அனுசந்தானம் இருக்கணும். அதுல முதல் 5 பாசுரங்கள்ல இதுவரை நாம பார்த்தது விரதத்தை பற்றியான விஷயங்கள். விரதம் என்ன, எப்படி இருக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன, பலன் எப்படி கிடைக்கும், விரதம் எப்படி தடை இல்லாமல் நடக்கும், எல்லா விஷயத்தையும் இந்த 5 பாசுரங்கள்ல பார்த்தோம். இனி அடுத்து 10 பாசுரத்துல 1000 பெண்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புறத பத்தி வருது. எழுப்பிண்டு போராளாம், காலங்காத்தால எழுந்திருந்து யமுனா நதிக்கு போய் தீர்த்தமாடிட்டு அப்படியே கிருஷ்ணன் சந்நிதிக்கு போய் அவன் கிட்ட போய் பிரார்த்திக்கணும், அவனை பாடணும் அப்படிங்கறதுதான் விரதம். மார்கழி மாசம் விரதம்ங்கிறது இதுதானே. இவா முன்னாலே சங்கேதம் பண்ணி வச்சிருக்காளாம், நாளைக்கு காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், சிற்றஞ்சிறுகாலே எழுந்துக்கணும், எழுந்துட்டு போய் தீர்த்தமாடி கிருஷ்ணன் சன்னதிக்கு போயிடணும் நம்ம எல்லாருமாக என்று. ஆனால் கர்த்தால் எழுந்து பார்த்தா இவர்களுடைய கோஷ்டியில சில பேர் குறையறா, ஏன்னா அவள் இன்னும் எழுந்து வரல. தூங்கி போயிட்டாளானா, தூங்க போனதுனால இல்ல, அவ கிருஷ்ண அனுபவத்துல இருக்காளாம். தூக்கம்ங்கிறது தனியா கிடையாது, அவள் கிருஷ்ணானுபவத்துல மயங்கி இருக்கிறதுதான் தூக்கம். விழிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டா, கிருஷ்ண அனுபவத்துல ஓடி வருதுதான் விழிப்பு. கண்ணனை அனுபவிக்கணும் அனுபவிக்கணுமே அந்த ஆசையில சில பேர் தூங்கவே தூங்காமல் எப்ப பின்பால 3 ஆப்போறதுன்னு காத்துருந்து 3 முன்னாடியே 2:30 ஆகும்போதே கிடுகிடும் பரபரப்போட எழுந்து வேகமா ஓடி வரவாள் சில பேர். இன்னும் சில பேர் கிருஷ்ண அனுபவத்தை மனசுலயே வச்சுண்டு அதுலயே மயங்கி அதுலயே மோகிச்சு சமயம் போறதே தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கும், இவர்களை பார்த்தா வீழ்ச்சியில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சில பேர் கிருஷ்ண அனுபவத்துல இருக்கிற அப்படின்னால வெளியில வர முடியலையாம். அப்ப அவர்களையும் கூட்டுண்டு போகணும், மொத்த பேருமாக சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கணும். அதனால பாகவதர்களை எல்லாம் எழுப்பி யார் யார் ஆத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்காளோ, அதாவது இந்த மாதிரி கிருஷ்ண அனுபவத்துல இருக்காளோ, அவர்களை எல்லாம் எழுப்பி போய் கிருஷ்ணன் அனுபவிப்பது அப்படிங்கிறது அது எழுப்புறதுக்காக 10 பாசுரங்கள் பாகவத சுப்பிரபாதம் என்று சொல்லலாம். 10 விதமான பெண்களை எழுப்புறதா 10 பாட்டு இருக்கு. ஆண்டாள் இந்த பக்கம் பாகவதர்களை எழுப்புறார், சம்சாரத்தில் தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எழுப்புறார். அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்புறார், கண்ணனுக்கு சுப்பிரபாதம். திருப்பாவை 30 பாட்டை 5 பிரிச்சு கொள்ளலாம். கோதை தமிழ் 5 அப்படிங்கிற 5 5 25 கடைசியில் ஒரு 5 ஆக 30ங்கிற முதல் 5 விரதத்தை பத்தி சொல்லியாச்சு. அடுத்த 5 பாகவத சுப்பிரபாதம், அதுக்கு அடுத்த 5 பாகவத சுப்பிரபாதம், இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 4வது 5 அதாவது 16-20 இதுதான் கண்ணனை எல்லாம் எழுப்புறதா வரக்கூடிய பாசுரங்கள். இப்படி தனியா பிரிச்சு அர்த்தம் சொல்லுவா. அப்படி ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு திருப்பாவை. அதனால பாகவதர்களோட சேர்ந்து இருந்து கண்ணன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்களை எல்லாம் எழுப்புறதாக 6வது பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாட்டு வரைக்கும் இதான் விஷயம். இதன் மூலமாக பாகவதர்களோட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் அழகா சொல்லித்தர. ஏன் இவர்களை எழுப்பணும், இவர்களும் கிருஷ்ணானுபவத்துல 12 இருக்கா, அவளை விட்டுட்டு போலாமே, அவ இல்லாட்டா என்ன, எத்தனையோ பேர் இருக்கும்போது இவர்கள் இல்லாவிட்டால் என்ன, இவர் போனா போகட்டும், தூங்குறவாளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாம பாட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா அது கூடாதுங்கிற, அது முடியாது, அவங்க வாழல, அவர்கள் விடக்கூடாது. என்ன கேட்டா, ஒரு காரணம் என்ன கேட்டா, ஏக சுவாது நபுஞ்சீத, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா அது ஒருத்தனா இருந்து அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சா ரசம் தெரியாதவன். ஒரு நல்ல விஷயம்னா அதுலயே நல்ல பதார்த்தம் ஒண்ணு பண்ணோம் ஆகாரத்துக்கு அப்படின்னா நான் மாத்திரம் தனியா சாப்பிடுறதுல என்ன ரசம் இருக்கு, நன்னா இருக்கு அந்த பதார்த்தம் அப்படின்னா பக்கத்துல எல்லாம் கொடுப்போம், எதிராத்திர கொடுப்போம், இந்த பக்கத்தாத்திர கொடுப்போம், நான் பண்ணே நன்னா இருக்கு, நன்னாலன்னு வேணா நம்ம யாருக்கும் தெரியாம நம்மளே எடுத்துட்டு விடலாம். நன்னா உள்ள விஷயமா இருந்தா எல்லாருக்கும் பங்கு போட்டு அதை அனுபவிக்கிறது தானே ரசம். சாதாரண விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது பகவத் அனுபவம் அப்படிங்கறதுல தனியா அனுபவிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமா கூட சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால கோஷ்டியோட பெருமாள் சேவிக்கிறதான அழகு, தனியா பெருமாள் சேவிக்கிறதுக்காட்டிலும் கோஷ்டியில இருந்து பெருமாள் சேவிக்கணும். திவ்ய பிரபந்த கோஷ்டியிலயோ வேத பாராயண கோஷ்டியிலயோ இருந்து பெருமாள் சேவிச்சு பார்த்தா அது ஒரு ஆனந்தமே தனியா தான் இருக்கு. அதைத்தான் எல்லாருமே ஆசைப்படுறார்கள். குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு நித்தியமே பாரிச்சிருந்தார். குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா திரே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். நித்தியம் ஸ்ரீரங்க யாத்ரா சொல்லிட்டே இருக்கார், போகல, கடைசியில் தான் போற. நித்தியம் சொல்லிட்டு இருந்தவன் ஸ்ரீரங்கத்துக்கு நான் என்றுகொலோ அப்படிங்கிற, என்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் போக போறேனோ, என்னைக்கு போய் ரங்கநாதனை சேவிக்க போறேனோ அப்படின்னு அதுக்காக அவர் அருள் செய்த பத்து பாசுரங்களே கூட அழகா இருக்கும். அவருடைய முதல் பத்து பாசுரம் பெருமாள் திருமொழியில் அதுதான், திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே, என்னைக்கு என் கண்களுக்கு சந்தோஷம் வரப்போறதோ அப்படின்னு சொல்ற. அப்படி இருந்தவர் தனியா தான் மாத்திரம் போய் ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவருடைய ஆசை கிடையாது. அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே அப்படிங்கிற, அம்மான் தன் மலர்க்க மழ கொப்பூழு தோன்றான் அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினைக்கு அலர்கள் இட்டு அன்று அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே. திருநாபியில பிரம்மா இருக்காராம் ரங்கநாதனுக்கு, அவர் நாலு வாய்கள்னாலையும் ஸ்தோத்திரம் பண்றார், நாலு முகம் இருக்கு, நாலு வாய்கள்னாலையும் ஸ்தோத்திரம் பண்றார், எட்டு கண்கள்னாலையும் சேவிக்கிறார், நம்மள மாதிரி கிடையாது, ரெண்டு கண்ணால சேவிக்கிறோம் இல்லையா, எட்டு கண்களால சேவிக்கிறார், நாலு வாயினால ஸ்தோத்திரம் பண்றார், அப்படியும் அவருக்கு திருப்தி கிடையாது. எம்மான்பின் அயன் நான்கு நாவினாலும் எடுத்தே தீரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் தொழுதே தீநிதிரைஞ்ச நின்ற செம்பன் அம்மான் தன் மலர் கமல கொப்புள் தோன்ற நாபி கப். அவரும் பக்கத்திலே இருக்க, நம்ம மாதிரி தள்ளி இருக்காரு இல்லையா, அவர் நாபியிலேயே உட்கார்ந்துருந்து அவரே சேவிச்சுட்டு இருக்கார். இப்படி அந்த ஆச்சரியத்தை சொல்ற அந்த ரங்கநாதனை பிரம்மா எப்படி தனியா அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நானும் இந்த வெளியில இருந்து அனுபவிக்கணுங்கிறது இல்ல, அடியவரோடு என்று குழு அணுகும் நாளே, கும்பலா போகணும் நான், அன்போடு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியாறு தங்கள் இன்பமிகு பெருங்குழுவும் கண்டு யானும் இசைந்து உடனே என்று குலம் இருக்கும் நாளே. அதே ஸ்ரீரங்கத்துல போக ஸ்ரீ ரங்கநாதருடைய திருமுற்றத்துல இன்பமிகு பெருங்குழுவும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய பாகவதர்கள்லாம் அப்படியே கும்பலா காத்துட்டு இருக்கச்ச, அந்த கும்பல்ல போய் நான் சேர மாட்டேனா அப்படிங்கிற, அவர்களோட சேர்ந்து அனுபவிக்க மாட்டேனா அப்படிங்கிறார். அதனால பாகவதர்களோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கணும், அதுதானே விசேஷம். இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் காட்டியிருக்க வழி. சம்சிரிஜதே இதிச்ச பக்தஜனஸ்துதியா சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். உன்னுடைய அடியார்கள் பாகவதர்கள் அவளோட சேர்ந்து இருந்து நாங்க இருந்தேன்னா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இங்கு கிடைச்சிருந்ததுன்னா உன்னுடைய சேவையும் எனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அப்புறம் வேற சீவை குண்டம் எதுக்குங்கிறார். இதுதானா சீவை குண்டம்? பிரசீதசி, நீ அனுகிரகம் பண்ணிட்டியானால் அப்ப இதான் சீவை குண்டம். தவாத்மி சமீபத்தேது, உனக்கு பக்கத்தையே நான் இருக்கேன், எங்கோ தள்ளி வச்சிடாமல் உன்கிட்ட என்னை கூட்டு வச்சிருந்தேயானால் அதான் சீவை குண்டம். ஏன்னா சாமீபியம் அப்படின்னு சொல்றது அதுதானே. தொய்யஸ்தி பக்தி ரணகா கரிசைலநாத, காஞ்சிபுரம் பெருமாள் கிட்ட சொல்ற, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பிரீதி அப்படின்னு ஒண்ணு இருக்குமானால் இதுதான் சீவை குண்டம். அப்போ சம்சிருஜதே எதிச்ச பக்தஜன ஸ்துதியா, உன்னுடைய பாகவதர்களோட கூட ஒரு சேர்க்கை இருக்குமானால் இந்த சம்சாரமே எனக்கு சீவை குண்டமாகுங்கிற, அதனால கூட இருந்து பெருமாளை அனுபவிக்கணுங்கிற மாத்திரம் இல்லாமல் இவர்களையும் அனுபவிக்கணுங்கிறது தெரியுது. அதனால அவர்களை எல்லாம் கூட்டுக்கிறாராம். தனியா அனுபவிக்க முடியாது என்று ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பரஸ்பரம் உபாயம் மாறலாம். கிருஷ்ணானுபவத்துல இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. அந்த பிம்மால வேலையில இருட்டு போகும்போது துணை வேணுங்கிறது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணானுபவத்துக்கு துணை வேணுமா? ஏன்னா அதுலயே இழுந்து போய் தன்னை மலர்ந்து போய் கீழே விழுந்து மயக்கம் போட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறாளாம். சரிவா, கிருஷ்ண அனுபவத்துல மயங்கி விடாமல் இருக்க பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சுக்கிறாளாம். அதனால பரஸ்பரம் உபாயமா இருக்காளாம், கையை பிடிச்சிட்டு போறா எல்லாரும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டானா, போக்கியமான வஸ்துவே இந்த பாகவதர்களோட சேர்க்கை தான். கிருஷ்ணானுபவம் கூட அடுத்ததுதாங்கிற, வாழோட சேர்ந்து இருக்கிறது தான் முக்கியம். ஈட்டம் கூடிட காண்டுமேல் அது காண்டுமே கண் பயனாவதே, கண்ணுக்கு பிரயோஜனமே இந்த குழுவை பார்ப்பதுதான், பாகவத சமிருத்தியை பார்ப்பதுதான். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் பரம புருஷார்த்தம். சுவாமி தேசிகன் புருஷார்த்த காஷ்டாதிகாரம் சாதிச்சிருக்கார். புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷன் எதை கேட்டு வாங்கணும், மனுஷன் எதை விரும்பி பிரார்த்திக்கணும் அப்படின்னா பகவத் கைங்கரியத்தை விரும்பி பிரார்த்திக்கணும். புருஷார்த்த காஷ்டான்னு சொல்லியிருக்கார். காஷ்டான்னா நாம ஆசைப்பட வேண்டியதுல கடைசி எல்லை நிலம், கடைசியா ரொம்ப முக்கியமா ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னா, இதுக்கு மேல எதுவும் கிடையாது உயர்ந்தது, அந்த அளவு ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னு கேட்டானா பாகவதர்களுடைய சம்பந்தம், அவளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசைப்பட வேண்டியதுல உத்தமமா இருக்கும். அதனால புருஷார்த்த காஷ்டா. இப்படி நிச்சயதார்த்தராய் சாரவித்துக்களான கிருதகத்திற்கு பரமை காந்திகளுடைய பிரசாதமே எப்பொழுதும் ஸ்வயம் பிரயோஜனமாக அபேக்ஷணீயம் அப்படிங்கிற, பரமை காந்திகளுடைய அனுகிரகம் தான் நமக்கு, அதுவேதான் பிரயோஜனம், அதேதான் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும். அவளுடைய சம்பந்தம் எனக்கு வேணும் தான் கேட்கணும் அப்படிங்கிற. அதனால இதுவேதான் போக்கியம். பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவம் தான் வசதி. அது எப்படின்னா அதுதான் இந்த பத்து பாட்டில் வரப்போகுது, ஆண்டாலே எடுத்து காண்பிக்கிறேன். அதனால சில கிரகங்கள்ல போய் ஆயர்பாடியில சில வீட்டுகள்ல போய் அங்க இருக்கிறவர்களை எழுப்புறதாக இனி பத்து பாசுரங்கள். அதுல முதல் பாசுரம் இப்போ, பிள்ளாய் எழுந்திராய். ஒரு பெண் புதியவள், பகவத் அனுபவத்துக்கு புதுசு, அதனாலதான் பிள்ளாய்னு கூப்பிடுறா. பகவத் அனுபவம் அடியோட தெரியாது, பகவத் அனுபவத்துக்கே இப்பதான் புதுசு. பகவத் அனுபவம் வந்த அப்புறம் தானே பாகவத அனுபவம் மெதுவா வரும். அவளையும் விட்டுட்டு போக கூடாதான், இவதான் புதுசா இருக்காள், இவ வந்தா என்ன வராட்டா என்னங்கிறது கிடையாது, அவள் வேணும் எங்களுக்கு, ஒருத்தரும் விடக்கூடாது. எல்லாரும் போந்தாரோன்னு வரப்போறது கடைசியில, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா போந்தா வந்தாச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் மொத்த பேரையும் எழுப்ப போறா. அதாவது பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அவளை எழுப்புகிறார். அவளும் எழுந்து வரணும், ஆனா இவர்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா போல இருக்கேன். இப்போ விடியற் காலம்புற சிற்றஞ்சிறுவாளே இத்தனை சீக்கிரமா ஒருத்தர் வருவா அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்காளாம். அப்படி இல்ல, சமயம் ஆயிடுத்து அப்படிங்கறதுக்காக அவளுக்கு சில அடையாளங்கள்லாம் சொல்றா. நாய் எடுத்து எழுந்துருவோம்னா மணி சொல்றோம், இப்போ அந்த காலத்துல மணி கிடையாது, ஒரு அடையாளம் நட்சத்திரங்களை வச்சோ இல்ல பட்சிகள் சப்தம் போடுறத வச்சோ சமயம் ஆயிடுத்துன்னு கண்டுபிடிப்பா இல்லையா, இதெல்லாம் சுபம் வேற. அதனால விடியற்காலே ஆக போறது சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிறதுக்காக அடையாளம் முதல் அடையாளம் சொல்றாலாம் புல்லும் சிலம்பினகான். புல்லும் சிலம்பினகான், பட்சிகள்லாமும் சத்தம் போடுறதே எழுந்துருங்கிற. புல்லுனா பட்சி, காலங்காத்தால மனுஷன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி சப்தம் போட ஆரம்பிக்கிறது பட்சிகள்லாம். இதுக்கு அப்படி ஒரு சுபாவத்தை பகவான் கொடுத்துருக்கான். தானா எழுந்துடுறது, அலாரம்லாம் வைக்க வேண்டாம், யாரும் எழுப்ப வேண்டாம், நமக்குதான் அலாரம் தேவையா இருக்கு. சில பேர் ஆத்துல பால்காரர் வந்து எழுப்புறார், சில பேர் ஆத்துல பேப்பர் போடுறவர் வந்து எழுப்புறார், சில பேர் ஆத்துல வாசல் தெளிக்கிறவர் வந்து எழுப்புறார், எத்தனையோ இருக்கு நமக்குதான். ஆனால் பட்சிகளுக்கு ஒண்ணும் இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் தூங்கியாச்சு, இன்னைக்கு ரொம்ப நாளை தூங்கிட்டேன்னு எந்த பட்சியாவது சொல்லியிருக்கானா? கிடையாது. அப்படி ஒரு சுபாவம் பட்சிக்கு. மனுஷனும் காலையில எழுந்துக்காம இருக்கக்கூடாதுன்னு ராமாயணம் சொல்றது. உபே சஞ்சேசயானஸ்ய எற்பாபம் பரிகல்பதே. சூரியன் வந்தாச்சுன்னா நம்ம காரியத்தை நாம செய்ய வேண்டாமா, அனுஷ்டானத்துக்கு எழுந்துக்க வேண்டாமாங்கிறது. அந்த சந்தியா காலத்துல தூங்கினான்னா மகா பாபம் சொல்லியிருக்கு. புல்லும் சிலம்பினகா, பட்சி கூட எழுந்துக்கிட்டே, நீ இன்னும் எழுந்துக்கலையாங்கிற. பட்சி கூட மனுஷனை காட்டிலும் அறிவு குறைந்தது பட்சியின் பெயர். அதுவே கூட எழுந்துருத்தே, நீ இன்னும் எழுந்துக்கலையா? புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா உடனே அவள் எழுந்துக்கலையா? இவ அடையாளத்தை சொன்னோடனே எழுந்து வரணுமோ இல்லையோ, அவள் எழுந்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த பட்சி சப்தம் போடுறது இல்லையா, அது அவளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பட்சிகளுக்கு சப்தம் போட சொல்லி கொடுத்துருக்கா இவாதான். அங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கிளியையும் குருவியும் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சு அதுக்கெல்லாம் பகவான் நாமாவை சொல்லி கொடுத்து நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அதனால அது எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுருக்கும். அதுவும் தூங்குறது கிடையாதான் சீவில்லி புத்தூர்ல. இவ்வாறு மாதிரிதான் அதுவும் பகவான் நாமாவை சொல்லிட்டு ராத்திரிக்கு இப்படியே இருந்துட்டுருக்கான். அதனால இது போய் ஒரு அடையாளம் ஆகாதுங்கிற மாதிரி நின்றுட்டான். இந்த பட்சியை பத்தி அதுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் நன்னா. கல்லெடுத்து கல் மாறி காத்தாய் என்றும் காமறுப்பும் கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லெழுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மானேந்த கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலைமேல் துளிசோரச் சோறுகின்றாளே. தன் கிளிக்கு சொல்லி கொடுத்துருக்காளாம் இதெல்லாம். இது சொல்லு, கல்லெடுத்து கல் மாறி காத்தாயின்னு சொல்லுங்கிறா, காமர பூங்கச்சி ஊரகத்தாயின்னு சொல்லு அப்படிங்கிறா. பகவானுடைய பெருமையை எல்லாம் சொல்லி வச்சு அந்த கிளிக்கு சொல்லி வைக்கிறாள். அந்த கிளி திரும்பி பாடித்தனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறாளாம். ஆண்டாளுக்கே அப்படிதானே, ஆண்டாளுடைய தெருக்கையிலேயே ஒரு கிளி உண்டு, எல்லே இளங்கிளியேன்னு சொல்ற. அந்த கிளிக்கு ஆண்டாள் சொல்லி வச்சிருக்க. அந்த கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தான்னுமா, கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். அதனால இது போய் ஒரு அடையாளமா அப்படின்னு நினைச்சு நான் பேசாம இருந்துட்டா. அதனால அடுத்த அடையாளம் சொல்றா, புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. மா இங்க ஒரு கோயில் இருக்கேன், புள்ளரையன் தான் கருத்மான், பக்ஷி சுவாமி பக்ஷீந்திரன். அந்த கருத்மானுடைய சுவாமியான பகவான் இருக்கக்கூடிய கோயில்ல வெள்ளை விழிசங்கு, ரொம்ப வெள்ளையான ஒரு சங்கநாதம், அது உன் காதல வேலையா. காலங்கார்த்தால கோயிலை திறக்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணுவார்கள் முதல்ல கோயில் வாசல்ல. இன்னைக்கும் பல கோயில்கள் அந்த வழக்கம் உண்டு. அந்த சங்கநாதம் இப்ப கோயில் கதவு திறந்தாச்சுங்கிறதுக்கு அடையாளம் இல்லையா? அதை கேட்டு எழுந்துக்க வேண்டாமாங்கிற. எல்லாமே மங்களமான ஒரு நாதம், பக்ஷி நாதம் சங்கநாதம்னு அழகா வருது. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையா, ஒண்ணுமில்லாம நன்னா தூங்குறவனே இதை காட்டி எழுந்துருவானே. நீ தூக்கமே வராமல் இருக்கக்கூடியவள், நீ இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிற என்றா. புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளா எழுந்திராய் அப்படின்னு அவளை எழுப்புறாள். இந்த புள்ளரையன் கோயில் சொல்றதை வச்சு பார்த்தா திருவாய்ப்பாடியில ஒரு கோயில் இருக்கான் அப்படின்னு தெரியுது. இவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு. நம்ம திவ்ய தேசம் மாதிரி அங்கேயும் ஒரு பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது இல்லையே தெரியுதுங்கிறார். அதை எம்பெருமானை பத்தி சொல்லும் போது புல்லறையன் கோ அப்படிங்கிறார். கருத்மான வச்சு கருத்மானுடைய சுவாமியான எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோயில் அவனுடைய வெளிசங்கம்ங்கிறார். இது அழகான விஷயம். ஏன்னா எம்பெருமானுக்கே நிரூபகனா இருக்காராம் இந்த கருத்மான். யார் பகவான் அப்படின்னா கருடவாகனன் அப்படிங்கிறது நல்ல அடையாளம் தானே. உலகத்துக்கெல்லாம் காரணமானவர், உலகத்துக்கெல்லாம் உபாயமானவர், உலகத்துக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர், உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவர் இப்படின்னு எத்தனை சொன்னாலும் ஒரு வியக்தி இவர் தான் அப்படின்னு நல்லா புரியணும் மூலியம். இது மொத்தமும் உபநிடதம் சொல்லியிருக்கு, இத்தனை விஷயம் உபநிடதம் சொல்லியிருக்கு. ஆனாலும் நமக்கு புரியும்படி ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா கருத்மான வச்சே சொல்லலாம். கருட வாகனர் அப்படின்னா ஓ நாராயணன் அப்படின்னு புரியும். அப்படி ஒரு பெருமை அவருக்கு, எம்பெருமானையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமையாகவும் கருட வாகனத்து. அதனால்தான் கருட வாகனம் சேவை விசேஷம். ஏன்னா கருடன் தான் நமக்கு காட்டி கொடுக்கிறார், இவர் தான் வேதத்தின் பரம்பொருள், இவர் தான் வேதத்தின் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார். கருத்மான் தான் வேத சுரூபமானவர், வேதமே வடிவெடுத்து இருக்கக்கூடியவர் கருத்மான். அந்த வேதமே வந்து காண்பிக்கிறதாம் நமக்கு, இவர் தான் பரம்பொருள், வேதத்தினுடைய அர்த்தம் இவர் தான் அப்படின்னு வேதமே எடுத்து காண்பிக்கிறதாம் கருட ரூபத்துல. அதனால புள்ளறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அது மாத்திரம் இல்ல, விசேஷமா கைங்கரியம் பண்ணக்கூடியவர் கருத்மான். தாசஹா சகா வாகனம் ஆசனம் துவஜஹா எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயஹா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா ஸ்வதங்கிரி சம்மர்தகினாங்கசோபினாம். எப்பவும் தயாராக தாசனா இருந்து கைங்கரியம் பண்றார், சகாவா இருந்து கைங்கரியம் பண்றார், வாகனமா இருந்து கைங்கரியம் பண்றார், ஆசனமா இருந்து கைங்கரியம் பண்றார், கொடியில துவஜமா இருந்து கைங்கரியம் பண்றார், எத்தனை பண்றார். அதனால அப்படிப்பட்ட கருத்மானுடைய சுவாமி அவர் கோயில்ல விழி சங்கு, எல்லாரையும் விழிக்கக்கூடிய சங்கு தானே அது, தூங்குறவாளை எழுப்புறதுக்குன்னே அந்த சங்கு இருக்கு. அந்த நாதம் கேட்கலையா, பிள்ளாகி எழுந்திராள். எதுக்கு எழுந்திருக்கணும்னா, தேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தேயில் வந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எழுந்திராள். இப்படி எழுந்துக்கணும், மனசு சந்தோஷமா இருக்கும். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிங்கிறாளாம் கார்த்தால, ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கா, அது உன் காதல விழுந்து அந்த காது வழியா மனசுக்குள்ள போய் உன் மனசு குளிர்ந்து எழுந்துக்கணுங்கிற. எப்படிப்பட்ட ஹரிய சொல்றாள் அப்படின்னா, பேய்முலை நஞ்சுண்டு கிருஷ்ணாவதார வைபவம் ஆரம்பம். போன பாசுரத்துல கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் பார்த்தோம். இப்ப பேய்முலை நஞ்சுண்டு, அப்படி பிறந்த உடனேயே பூத்தனா வந்து விஷம் கொடுக்கிறேன் அப்படின்னு வர அந்த விஷத்தை சாட்டவன். இந்த இந்த கதையை சொன்னா அவ எழுந்துப்பான் பாக்குறான். ஏன்னா அன்னைக்கு பூத்தனா விஷம் கொடுக்க வந்த போது ஒரு பெரிய அமர்க்களமே நடந்தது கோகுலத்து. கை குழந்தையா கண்ணன் இருக்கான், அவனை பாக்குறதுக்காக ஆயிரகுல பெண்கள் எல்லாரும் வரிசையா வந்துட்டு இருக்காளாம். வரிசையா நின்று பாக்குறா, கோயில்ல கியூ நிக்கிற மாதிரி வரிசையா நிக்கிற கண்ணனை பாக்குறதுக்கு அன்னைக்கே கும்பல் ரொம்ப. எங்கள் குலத்துல வந்த ஒரு மாணிக்கம் இவன், எங்கள் குல தெய்வம் இவன், எங்கள் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு இவன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா கண்ணனை பார்த்து. நிறைய பேர் வந்துட்டு இருக்கச்சு, இது நடுவுல பூத்தனான்னு ஒருத்தி வந்தால் குழந்தைகளை கொள்றவாளாம். பூத்தனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா, குழந்தைகளை எல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடியவள், கண்ணனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வராள். அவள் ஒரு பட்சி மாதிரி வந்தவள், அப்படியே கண்ணனை குத்திண்டு போயிடணும்னு பார்த்தவள், இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட கும்பலா இருக்கு, அநேக கோபிகாஸ்திரிகள் அலங்காரங்கள்லாம் பட்டிண்டு கண்ணனை பார்க்கறதுக்கு வரிசையா நிக்கிறத பார்த்தால் தான் நினைச்ச காரியம் நடக்காதுங்கிறதுக்காக தன்னுடைய மாயையினாலே தானும் ஒரு ஆயிரகுல பெண் மாதிரி வேஷம் போட்டுண்டு நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு பட்டுப்புடவை எல்லாம் போட்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த கியூல இவளும் வந்து சேர்ந்துட்டான். உள்ளுக்குள்ள வந்துட்டான். இவளை பார்த்துட்டான் கண்ணன், இவன் வந்து கலந்துருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கலாம், யாரோ வந்திருக்காளே, யாரோ மதுரையிலேருந்து யாரோ வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கான். யார் இவ? இந்த புடவையெல்லாம் பார்த்தா இவ மதுரையில் வாங்கினதா இருக்கே, பட்டிக்காடு இல்லையே, இது டவுன்ல வாங்கியிருப்பாளோ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா நேர போய் கேட்கல, ஏன்னா அவளை பார்த்தாலே நல்ல மிடுக்கா இருக்கலாம், பெரிய ஒரு தோரணை இருக்கு, ஸ்ரீ மாதிரி இருக்கலாம் அவ, அதனால யாரோ பெரிய மனுஷி போல இருக்குன்னு பேசாம இருக்காள். ஆனா கண்ணன் மாத்திரம் அவ கிட்ட வரும்போது அவளை பார்த்து சிரிச்சான். அவ பார்த்தா என்ன பார்த்து சிரிக்கிற படவா, நான் அம்மா நினைச்சிட்டு தானே சிரிக்கிறேன், அம்மா வேஷத்துல வந்திருக்கேன் அப்படின்னு. தாய் வேஷத்துல வந்த பேய் நான், நான் தாய் இல்ல, என்ன தாய் நினைச்சிட்டு தானே சிரிக்கிறேன், நான் தாய் வேஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்ப கண்ணன் மறுபடியும் சிரிச்சானா, கண்ணன் நினைச்சானா நானும் குழந்தை இல்ல, குழந்தை வேஷத்துல வந்திருக்கேன், நானும் சேய் கிடையாது, சேய் வேஷத்துல வந்திருக்கேன் நானு அப்படின்னானா. கோபால டிம்பவ புஷம் குகனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். இப்படி கண்ணன் அவள் எடுத்துண்டு விஷத்தை தடவி அந்த பாலை கொடுக்கணும்னு போக ரொம்ப ரோஷத்தோடு கூட அந்த பாலையும் சாட்டான், அந்த விஷத்தையும் சாட்டான், அவருடைய பிராணனையும் சேர்த்து சாட்டுட்டான். உடனே பெரிய பேய் உருவத்துல கீழே வந்து விழ மலை மாதிரி அவளுடைய சரீரம் இருக்கான். அது மேல கண்ணன் உட்காந்துருக்கான், விளையாடுறான் படுத்து. பாலஞ்ச தஸ்யா உரசி கிரீடந்தம் அகுதோபயம். ஒரு பெரிய மலையில குழந்தை விளையாடுற மாதிரி அவளுடைய மார்பு நடுவில் விளையாடிட்டு இருக்கான் இவன் கண்ணன் படுத்துண்டு. எங்கேயாவது பயமே கிடையாது, அவ உயிரே போயிடுத்தவளுக்கு இல்ல, உடு உடு உடுன்னு சொல்லி கதறியே கீழ் வந்துட்டாவோ, முஞ்ச முஞ்ச முஞ்சங்கிறா, ஏன்னா மொத்தத்தையும் உறிஞ்சிட்டான், உயிரை உறிஞ்சிட்டான். அப்போ பரம் புமாம்சம் இத பார்த்தாலே தெரியுது, குகனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவையுமே பரம் புமாம்சம், இவன் குழந்தை இல்ல பரம புருஷன். ஏன்னா ஒரே தடவையில பிராணனை போக்கடிச்சுட்டானே அப்படின்னு இதுல இருந்து தெரியுதுங்கிறார். அப்படி வேதாந்த சர்ச்சை பண்றவாளுக்கு இந்த விஷயம் புரியட்டும், ஆனால் அன்னைக்கு கோபிகா ஸ்திரீகள் பட்ட பாடு இருக்கும் இல்லையோ, ஆயிரக்குள்ள பெண்கள் எல்லாம் இந்த குழந்தை அவ மார்பில் அப்படி நிக்கிற பார்த்த உடனேயே பயந்து போய் குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் அதை எடுக்கிறா குழந்தைய. ஐயோ ஒரு பேயாச்சே பிசாச்சாச்சே அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்காமல் அது திடீர்னு வந்து கடிச்சு விட்டா என்ன பண்றது, போகாதோங்கோ போகாதோங்கோ அப்படின்னு சில பசங்க சொல்றது. ஆனா இவாளால அங்க நிக்க முடியல, கண்ணா கண்ணா கண்ணனுக்கு என்னாச்சோ என்னாச்சோ சொல்லிட்டு விடுகிடுன்னு வேகமா கொண்டு வந்து கண்ணனை கையில எடுத்துன்னு வந்து, கண்ணனுக்கு பெரிய ஆபத்து வந்துருத்தேன், ஒரு பேய் வந்து அவனை தூக்கின்னு போக பார்த்துதே, நல்லபடியா புழைச்சுதே, கண்ணனுக்கு ஏதாவது திருஷ்டி எல்லாம் கழிக்கணும், கண்ணனுக்கு ரக்ஷை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர்கோ ரஜசார்பகம். கோமூத்திரத்தினாலேயே குழந்தைய குளிப்பாட்டுற, அவளுக்கு அதுதான தெய்வம், பசுமாடுதான் தெய்வம். அந்த பொடியை கொண்டே குழந்தைக்கு திருமண இடராளாம். ரக்ஷான் சக்ருஷ்ட சகிருதா துவாதசாங்கேஷு நாமபிஹி, பன்னெண்டு இடங்கள்ல பன்னெண்டு திருநா பன்னெண்டு திருமண் எட்டு விடுறா. ஆனா அதுதான் காப்பு, அதுதான் ரக்ஷை, காப்புன்னு திருமணி காப்புன்னு சொல்றோம். அந்த திருமணே நமக்கு பெரிய ரக்ஷையா இந்த சரீரத்துக்கு. நாமபிஹி கேசவ நாராயண மாதவா கோவிந்தா பெயர் சொல்லிடுறா, ஆனால் தானே நாமம்னு பெயர், திருநாமத்தை சொல்லிதானே நாம திருமணி இடறோம், அதனால திருமணுக்கே திருநாமம் நாமம் இருக்கான்கா. கண்ணனுக்கே நாமம் இடுறார்கள் இவர்கள். அப்படி பகவான் நாம அவ சொல்றான், கிரீடந்தம் பாது கோவிந்தா சயானம் பாது மாதவா பிரஜந்தம் அவ்யாத் வைகுண்டா ஆசீனம் துவாம் ஸ்ரீயப்பதிஹீன். பகவான் நாமாவை சொல்லி அவன் உன்னை காப்பாத்தட்டும், கோவிந்தன் காப்பாத்தட்டும், மாதவன் காப்பாத்தட்டும், வைகுண்டன் காப்பாத்தட்டும் அப்படி இப்படிலாம் சொல்ல கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேரை சொல்லியே நமக்கே ரக்ஷை கொடுக்கிறாளே இவர்கள்லாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அவர்கள்லாம் ரொம்ப சுத்தமா இருந்து கண்ணனுக்கு பீஜன்யாசம் பண்றாளாம், மந்திரங்களை சொல்லி காதோட குழந்தைக்கு பாதுகாப்புக்காக அத்த பாலச பீஜநியாசம் அக்குர்வத கிடுகிடுன்னு போய் குளிச்சுட்டு வர ஒருத்தி. ஏன்னா சுத்தமா இருந்துதான் மந்திரத்தை சொல்லணும். அந்த ராத்திரி 11 மணிக்கு நல்ல வெயில் நல்ல குளிர்ல போய் குளிச்சுட்டு வந்து கண்ணனை கையில எடுத்துன்னு நான் மந்திரத்தை சொல்லி ஒரு காப்பு கட்டுறேன் அப்படிங்கிறா. ஒரே கிடுகிடு நூர்த்தி குளிச்சுட்டு வரா. இன்னும் மொத்த பேரும் தான் எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்கா. கோப்பியா சம்ஸ்பிருஷ்ட சலீலாஹா எல்லாமே குளிச்சுட்டு வந்து நான் கண்ணனுக்கு மந்திரத்தினாலே காப்பு கொடுக்குறேன், நான் கண்ணனுக்கு மந்திரத்தினாலே காப்பு கொடுக்குறேன். அவளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லி எல்லாமே ஹரிநாமன் தான். அந்த அண்ணா தனியா ஒண்ணும் கிடையாது. டாக்கிஞ்சா யாத்துதான் எச்ச இன்னும் என்ன டாக்னி இருக்கோ இன்னும் யாத்துதானி என்ன இருக்கோ. பூத பிரேத பிரிசாச்ச யக்ஷ ரக்ஷோ விநாயகாக யாச்சான்யா கிரக தேவதாக என்னென்ன இருக்கோ, பூதம் பிரேதம் பிசாச்சு கருப்பு காத்து இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தமும் சர்வே நஷ்யந்து விஷ்ணோகோ நாம கிரகண பீரவாக. பகவான் நாம சொல்லுவோம், இது ஒண்ணுமே கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு பகவான் நாம சொல்லியே காப்பு கட்டுறாளாம். இது பிரணய பத்தாபிஹி கோபிபி கிருத ரக்ஷணம். ரொம்ப பிரணயத்தோடு கூட கண்ணனுக்கே ஒரு ரக்ஷணம் பண்ணி வைக்கிறா இத்தனை விஷயத்தினால. யசோதம்மா அப்புறம் பால் கொடுத்து குழந்தைய தூங்க பண்றா. யசோதை கிட்ட சொல்றா நீ பாலை கொடு. யசோதை காணும் அந்த இடத்துல எங்க இருக்கான்னு பார்த்தா ஆத்துல உள்ளுக்குள்ள பெருமாள் சந்தியில விளக்கேத்தி வச்சு என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதே அப்படின்னு வேண்டின்னு இருக்கா. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்து பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்காளாம். நீ யசோதை கிட்ட கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணு பால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவளும் பால் கொடுத்து கண்ணனை தூங்க பண்ணா கண்ணன் ஆச்சரியமா தூங்கினாலாம் அன்னைக்குதான். ஏன்னா இந்த மாதிரி பிரணயம் பார்த்ததே இல்லையா. சீவை குண்டத்தை கூட கிடையாதான். இந்த ஒரு வைபவத்தை சொன்னா உடனே அவள் எழுந்து வருவாளே அப்படிங்கிறதுக்காக இந்த வைபவத்தை சொல்றாள். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா ஐயோ விஷத்தையா சாட்டான் அப்படின்னு ஒரு சம்பிரமத்துல ஓடி வந்தா இல்லையா. அந்த மாதிரி ஐயோ விஷத்தையா சாட்டான் அப்படின்னு எழுந்து ஓடி வருவாள் இந்த பிள்ளை அப்படிங்கிறதுக்காக இந்த வைபவத்தை சொல்றாள். ஆனா அவளுக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இவ விஷம் சாட்டதும் தெரியும், விஷம் சாட்டதுல பூத்தனை மாய்ந்ததும் தெரியும். மாய்ந்தது மாத்திரம் இல்லாமல் பூத்தனைக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சதுங்கிறதும் தெரியும். பூத்தனைக்கு நல்ல கதி கிடைச்சது, அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டானே. பிராணான் பகோ லுப்த புனர்பமாயாஹ யத் அத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவம். பூத்தனைக்கு பிராணனை குடிச்சு மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கிற விஷயத்த நாம நினைச்சா நமக்கே மோட்சம் உண்டுன்னா ஒரு பூத்தனைக்கு கேட்பானே. நமக்கே இந்த தியானம் என்ன போருமா. அதனாலதான் பரம்பு மாம்சங்கிறார். அவையுமே பரம்பு மாம்சம், இவன் தான் பரம்புருஷன். ஏன்னா மோட்சத்தை கொடுத்துட்டானே, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. பூத்தனா மோட்சத்துக்கு போனாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவள் உடலை எரிக்கும் போது நல்ல வாசனை வந்துதான், கம்முன்னு சந்தன கட்ட மாதிரி கம்முன வாசனை வருது. இது மனுஷ உடம்பா என்ன, திவ்யமான உடம்பு மாதிரி இருக்கு. பூதனிக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா இப்படிப்பட்ட கருணாவானா இருக்கணும். ஏன்னா கொல்ல வந்தவளுக்கு போய் மோட்சத்தை கொடுப்பானா. அப்போ பகீயம் தனகால கூட்டம் ஜிகாம்சையா பாயசாத்வி லேபே கதிம் தாத்விசிதாம் ததோன்யம் கம்பாதயாலும் சரணம் விரஜேமா அப்படின்னு உத்தவர் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்ற பாகவதத்து. கண்ணனை தவிர வேற யாரும் சரணாகிதி பண்ண முடியும் இந்த கதையை கேட்டப்புறம். ஏன்னா விஷம் கொடுக்க வந்த பூதனைக்கே ஒரு நல்ல கதியை கொடுத்தான் அப்படின்னா நம்ம எத்தனையோ அபராதம் பண்ணிருக்கோம், நமக்கும் நல்ல கதி கொடுப்போம். கம்பா தயாளும் சரணம், வேற யார் தயாளுன்னு சொல்லிட்டு யார் இருக்க முடியும். கண்ணை கொல்லணும்னு வந்தவாளுக்கு மோட்சமா, விஷம் கொடுக்க வந்தவாளுக்கு மோட்சமா, நல்ல சுபாவமா இருந்தா பரவாயில்ல, துஷ்ட சுபாவத்துல இருந்தவளுக்கு மோட்சமா. லேபே கதி நல்ல கதிக்குனா போய் சேர்ந்தாள். இது அவனுடைய கருணை. இந்த எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா உங்களுக்கும் மோட்சம் கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். பூத்தனை எப்படி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தாலும் அந்த மாதிரி வேஷமாவது போட கத்துக்கோங்கிறான் கண்ணன். பாகவத ஸ்திரீயா வேஷம் போட்டு தானே வந்தாவோ, அதை பார்த்தே சந்தோஷப்படுறானோ. அந்த கதையும் தெரியும். அதனால பெய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா அந்த அனுபவத்துல இருந்துட்டு எழுந்து வரல. உடனே வெளியில் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். சரி வேற கதையை சொல்லலாம், கதையை மாத்திட்டான். கள்ளச்சகனம் கலக்கழிய காலோச்சி. அடுத்த சரித்திரம் என்னன்னு கேட்டா, சக்கரவதம். கண்ணன் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, குழந்தை இப்பதான் வாசல்ல அழிச்சுன்னு வரா. அதுக்கு உத்தானோத்சவம் ஒண்ணு பண்றா, குழந்தைய வெளியில அழிச்சுன்னு வருது. ஆத்த விட்டு வெளியில குழந்தைய அழிச்சுன்னு வந்து அங்க ஒரு மரத்தடியில ஒரு வண்டி இருக்கு, அதுல தூளி கட்டி கண்ணனை வச்சுட்டு நாட்டுல எல்லாரையும் ஊர்ல எல்லாரையும் வர வச்சு அவளை வச்சு பாட்டு பாட வச்சு பிராமணர்களை எல்லாம் வச்சு வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வச்சு அவர்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு கொண்டாட்டம். இது இப்ப இருந்திருக்கு பொறுத்த அந்த காலத்துல. அப்படி உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரேன்னு பெரியார் அவர் சொல்றார். உத்தான உற்சவம் நடந்த வைபவத்தை இப்படி அழகா யசோதம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கான். காலங்காத்தால குழந்தைய மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு குளிப்பாட்டி வச்சு எல்லாம் அழகா நடந்துட்டு. அப்போ அந்த வண்டி கண்ணன் எந்த வண்டியில கட்டி வச்சிருக்காளோ அதே வண்டி, பெரிய வண்டி அது. அதுக்குள்ள ஒரு அசுரன் ஒருத்தன் ஆவிர்வாவம் பண்ணி அந்த வண்டியோட உருண்டு வந்து கண்ணன் மேல விழுந்து அவனை நசுக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆவேசத்தினால அந்த வண்டி சக்கரம் வேகமா சுத்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது வண்டி சக்கரம் சுத்தி வந்து மேல வந்து விழுங்குறது யாருக்கு தெரியும்? வண்டியில யாராவது போயின்னு இருந்தாலாவது பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை. வண்டியில போயின்னு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ங்கிறது அந்த காலத்துல இருக்காது. ஏன்னா மாட்டு வண்டியில போய் எப்படி ஆக்சிடென்ட் வரும்? எதுவா தானே போக போறது? உலகத்திலேயே முதல் முதல் ஆக்சிடென்ட் இதா இருக்கும், இந்த கண்ணனுக்கு சக்கராசுரன் பண்ணதாதான் இருக்கும். அப்போ அந்த சக்கராசுரன் திடீர்னு சக்கரத்தை வேகமா சுத்தி கண்ணன் மேல விழுந்துட வரான். இப்ப குழந்தை ஒரு க்ஷண காலம் தான் சமயம், குழந்தை பாக்குறது வண்டி சக்கரம் சுத்துறதே அப்படின்னு பாக்குறது, மேல வர்றத பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணனுக்கு. ஆனா இப்பதான் குழந்தை, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கான். இங்க போய் இப்படி ஒரு அனர்த்தம் பண்ணா என்ன பண்ற? சரி இப்போ வேற வழி இல்லை, அதனால தன்னுடைய திருவடினாலே லேசா ஒரு உதை உதைக்கிறான். உதைச்சான்னு கூட சொல்ல முடியாது, வெறும் தொட்டான். ஒரு திருவடியை மடக்கி இன்னொரு காலை நீட்டினான். குழந்தைகள் அப்படிதான் பண்ணும், ஒரு காலம் அடக்கும் இன்னொரு காலம் நீட்டும், அந்த மடக்கும் இதை நீட்டும். திடீர்னு பார்த்தோம்னா ரெண்டு காலையும் நீட்டி மடக்கும் அழும்போது. இப்படி அப்படி ஒரு திருவடியை நீட்ட அது அந்த சகடத்து மேல பட சகடம் பொடி பொடி ஆயிடுது. உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படிங்கிறார் கண்ணனுக்கு பெருமை. ஏன்னா இப்படிப்பட்ட ஆச்சரியம், சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கும்போது எதிர்க்க வந்த சகடத்தை உதைச்சு புடி புடி ஆக்கிட்டானே. நம்மளே இப்ப ஒருத்தர் போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், தெருவில் ரோட கிராஸ் பண்ணு சொல்லிட்டு போனார், பாதி ரோட்ல போயிட்டு இருக்கும் பார்த்தா எதிர்க்க பெரிய லாரி வந்துருச்சு. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, லாரி வர கீழே தள்ளுறது. அப்படி கீழே விழுந்தவர் தன்னுடைய கால்னாலே அந்த லாரியை எட்டி உதைச்ச லாரி பின்னாடி போய் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற கதை நம்ம எந்த சினிமாவில கூட கேட்டுப்பட்டதில்லை இது வரைக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் ஆனா இங்க ஒரு இடத்துல தான் இப்படி நடந்திருக்கு. உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் அதனால. ஆண்டாலே பல இடத்துல சொல்ற பின்னாடின்னு சொல்ல போற இந்த வைபவத்தை. அதனால இத சொன்னான்னா உடைய அவன் எழுந்து வந்துருவாங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, அப்படியா? அந்த வைபவத்தை கேட்டு ஓடி வந்து கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் ஓடி வருவாளா? அப்படி இல்லாட்டான்னா பஸ்பரிச தற்பாத தலம் யசோதா யாதவாபிதயத்தை சொல்ற. இந்த சகடம் கீழே விழுந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒண்ணு குடுகுடு மொத்த பேரும் அந்த இடத்து ஓடி வரா. என்ன ஆச்சுரா வண்டி, என்ன ஆச்சு வண்டி, ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டார் நந்தகோபன். உடனே குழந்தை என்ன சொல்றது, மாமா மாமா நாங்க பார்த்தோம், மாமா கண்ணன் காலால உதச்சா அந்த வண்டி கீழே விழுந்துருச்சுன்னு பசங்க சொல்ற. உளராதங்களா, குழந்தை காலால உதச்சானா இத்தனை பெரிய வண்டி கீழே விழுந்துதான், உளராதங்க. இல்ல மாமா நாங்க பார்த்தோம், அதெல்லாம் வெறுவேன், பெரியவாள்லாம் எதுவும் நம்பல. சரி இன்னைக்கு கார்த்தால குழந்தைய குளிப்பாட்டி வேத மந்திரங்களை சொல்லி பெரியவாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையோ, அதுதான் கண்ணனை காப்பாத்திட்டு. இல்லாத்த அந்த வண்டி கண்ணன் தலையில விழுந்தா என்ன ஆயிருக்கும்? நல்லவேளை தள்ளி விழுந்தது அப்படின்னு அவ அதை சொல்றாளாம். இந்த மந்திரம் தான் நம்மளை காப்பாத்திட்டுங்கிறா. அப்ப யசோத மாத்திரம் கிடுகிடும் ஓடி போய் பசங்கள்கிட்ட என்னடா சொன்னங்கோ அப்படின்னா, கண்ணன் காலால தள்ளினான் அப்படின்னா இந்த காலாலையா தள்ளினான் அப்படின்னு அந்த காலை தடவி கொடுக்கறாளா. இந்த பிஞ்சு பாதம் வலிக்குமே, ரொம்ப மிருதுவா இருக்கே. இப்பதான நாள்களோ நாளைந்து திங்கள் அளவிலே காலையை நிமிர்த்து சகடத்தை சாடி போயிங்கிற. பிறந்து கொஞ்ச நாள் கூட ஆலியப்பா, அந்த பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரோஜ கர்ப்போபமசௌ குமாரியம் பஸ்பரிச தற்பாத தலம் யசோதாம் அப்படின்னு வரும் யாதவா விதயத்தில். தடவி கொடுத்தாலும் அந்த மாதிரி தடவி கொடுக்கறதுக்கான இவ எழுந்து வருவாள் அப்படிங்கிறதுக்காக அந்த சரித்திரத்தை சொல்றா. அதனால கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் கலக்கழிய அது மொத்தமும் புரிஞ்சு போகும்படி கால் ஓச்சி. அப்புறம் வெள்ளத்தளவையில் தொழில மறந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு. வெள்ளத்தில திருப்பார்கடலே ஆதிசேஷன் சயனத்துல இந்த வாசகத்திலே அழகா விருத்வானும் வந்துட்டார், ஆதிசேஷனும் வந்துட்டார். பெருமாளுக்கு இவ ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம், ரெண்டு பேரும் சேர்த்து அழகா சொல்லுவா. அனந்த கருட விஸ்வக்சேன அப்படின்னு தானே சொல்றான். வெள்ளத்தில் அறவில் தூயில் அமர்ந்த வித்தினை அச்சிரமாக சேனத்தில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் யாருன்னா காரணம், லோகத்துக்கெல்லாம் காரணமானவன். அவனை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் அவனை மனசில் நினைச்சுக்கிறாளாம். கண்ணனுடைய வைபவத்தெல்லாம் மனசில் நினைச்சுக்கிறாள். ஜெகத் காரணமானவனதான் தியானம் பண்ணணும்னு உபநிடத்து சொல்றது. காரணம் துத்தேயா, யார தியானம் பண்ணணும் அப்படின்னா யார் உலகத்தை படைச்சானோ அவனை, யார் உலகத்துக்கு காரணமா இருக்கானோ அவனை தியானம் பண்ணணும்னு. அதனால அந்த எம்பெருமானை அவன் எங்க இருக்கான்னு கேட்டான், அம்பஸ்ய பாரே திருப்பார்கடல்ல இருக்கான். அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியவனை மனசுல நினைக்கிறானாம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பெயர்றோம். அவெல்லாம் இந்த பிராம முகூர்த்தம் வந்த போது சூரியோதயத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே எழுந்து ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மெல்ல எழுந்துக்கிறாளாம். ஆனா ஹிருதயத்துக்குள்ள ஹரி இருக்கிறபடினால ஹரியனுடைய கோயில் அது, அந்த ஹரிக்கு ஏதாவது ஆயிட போறதே அப்படிங்கிறதுக்காக ஒரு பதட்டம் இல்லாமல் மெதுவா எழுந்துக்க ஹிருதயேன உத்வகன் ஹரிம் படான எழுந்துக்க கூடாது, மெதுவா எழுந்துக்கணும். பகவானை நினைச்சுன்னு எழுந்துக்கணும், ஹரிநாமத்தை சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. காத்தால எழுந்துக்கும் போதே சப்தகிருத்வா ஏழு தடவை ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும். ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரியேங்கிற வைணவ தினசரியில முதல் பாசுரத்துல வைணவன் தினசரி செய்ய வேண்டிய காரியத்துல முதல்லயே இதுதான், முதல் காரியமே இதுதான். காத்தால் எழுந்த உடனே ஹரிநாமம் சொல்லணும். வரியிருளழி வழி மனம் வரும் உணர்வோடு கருகிரி மருவிய கரியவனடியினை பறிவொடு பர உணல் அடியவர் பழமுறை அரி அரி அரி அரி அரி அரி அரியே தேசிய நலகா சாதிக்கிற. அந்த நாமம் ஹரிநாமத்தை சொல்லிட்டுதான் எழுந்துக்கணும். அதாவா பண்றா, அத மனசால பகவான தியானம் பண்ணிண்டு ராத்திரியும் மனசால பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கான். காத்தால எழுந்துக்கும் போதும் மனசால தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நடுவுல என்னன்னா இவா தூங்கும் போது என்ன கேட்டா, இவா மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கா, ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கா. படுத்துக்கும் போதும் அவனை தான் நினைச்சிட்டு இருந்தா யோகத்துல. அதனால முனிவர்களும் யோகிகளும்ங்கிறா. யோகிகளும் அப்படின்னா யோகம் பண்றவர்கள், ராத்திரி வேளையில யோகம் பண்றவர்கள் அந்த யோகத்துல பகவான மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காள். பார்த்தாலும் அந்த யோகத்தை முடிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அந்த ஹரியே மனசுல வச்சுட்டு இருக்காள். அப்ப நடுவுல ஹரி உள்ளுக்குள்ளேயே இருக்காள். முனிவர்கள்னா மரணம் பண்ணுபவர்கள் அப்படின்னு இருக்கும். எம்பெருமானே நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்லாம் வெள்ள எழுந்து. அதனால்தான் பட்டாலும் எழுந்துக்க மாட்டார்கள். பிரஹ்லாதனை மலையிலிருந்து உருட்டின போது அவ அப்பா ஹிரண்யகசிபு ஆள்காலை விட்டு உருட்டினான். அப்போ ஹிருதயத்தை பிடிச்சுட்டே விழுந்தாராம். மலையிலேருந்து உருண்டு விழுந்துருக்க, ஐயோ அப்பா தள்ளிட்டாரங்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல ஹரிக்கு ஏதாவது ஆயிட போறதேன்னு அதை கிட்டே பிடிச்சிட்டு இருக்கானாம். ஒரு அடி கூட இல்லாமல் கிரணம் வந்துட்டான். பகவானை கெட்டியா பிடிச்சிருந்தான், பகவான் இவனை இன்னும் கெட்டியா பிடிச்சுட்டு ஒரு அடி கூட படலையே, மலையிலேருந்து உருட்டி வச்சிருக்க. நேரம் அப்படியே போய் கிரண்ய கட்சி கிட்ட போய் அப்பா கிட்ட போய் அப்பா அப்படின்னா, பாடா பையனே எப்ப வந்த, நான் இப்பதான் வந்தேன். கிரண்ய கட்சிக்கு சந்தேகம், ஏண்டா உன்ன மலையிலேருந்து உருட்ட சொன்னனே, உருட்டினாலே அப்படின்னா, வந்துட்டியே நீ அப்படின்னா, உருட்டியாப்பா உருட்டிட்டா நான் வந்துட்டேன். அப்படியாண்ணா அவ்வளவு சீக்கிரமா ஆயிடுச்சு, எங்க அந்த உருட்டின வாழை காணுமே அப்படின்னா பிரஹ்லாதன் சொன்னார், அவ இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான்னு. மலையில இறங்கிதானே வந்தாகணும். அவ இவரை வேணா உருட்டி விட்டுட்டா, அவன் நடந்து வந்துட்டு இருக்காள். அப்போ பகவானை மனசுக்குள்ள வச்சுண்டு ஹிருதயேன உத்வகன் ஹரிம் அப்படின்னு அந்த ரீதியில உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம். ஆனா ஹரின்னு சொல்லும் போது மாத்திரம் பேரறவம் உறக்க சொல்றாளாம். பேரறவம்னா ரெண்டு அர்த்தம், ஒண்ணு பெரிய சப்தம்னு அர்த்தம், வெள்ளை விழிசங்கின் பேரறவம் அப்படிங்கிற மாதிரி பெரிய சப்தம்னு ஒரு அர்த்தம். இந்த ஹரிநாமத்தை மெதுவா சொல்ல மாட்டாளாம். உச்சைஹி அப்படின்னு ஒரு பாகவதத்திலேயே விவசகம் நம்ம வசத்தை மறந்து உறக்க ஹரி அப்படின்னு கத்தணுங்க பாகவத் ஹரி அப்படின்னு கத்தணும். அந்த மாதிரி பேரறவம்னா இன்னொரு அர்த்தம், ஹரி என்ற பேர் திருநாமம், அந்த திருநாம சப்தம் அதனுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும். அந்த திருநாமம் இருக்கொள்ளியோ ஹரிநாமம் இருக்கொள்ளியோ, இந்த ஹரிநாமத்துக்கே அத்தனை பெருமை இருக்கான். ஹரி அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரத்தை ஒரு தரம் சொல்லிட்டான்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஆனா கிரமேண பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி சகிருதுச்சரித்தம் ஏன ஹரிஹி இத்தியக்ஷரத்வயம். ஒரு தடவை ஹரின்னு சொல்லிட்டா போறோம், அப்ப மோட்சத்துல முதல் படி எடுத்து வச்சுட்டான் இருப்போம். இதுக்கு மேல ஆயிரம் படி இருக்குமா இருக்கும், அது விஷயம் வேற. ஆனா முதல் படியில அடி எடுத்து வச்சுட்டான், இன்னும் கீழே வரமாட்டான், மேல மேல போயிட்டே இருப்பான். மோட்சத்துக்கு ஏற ஆரம்பிச்சுட்டான். மலையில திருமலையில மேல ஏறத்துக்கு முதல் படியில கால் எடுத்து விற்கிற மாதிரி சீதை குண்டத்துக்கு போறதுக்கு முதல் படியில கால் எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா, ஹரிஹி இத்தியக்ஷரத்வயம், ஹரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும்ல, அவன் கால் எடுத்து வச்சுட்டான், அதுக்கப்புறம் மெதுவா உபாயங்கள் பண்ணி மேல வந்துருவான் அவன் அப்படிங்கிறா. அந்த மாதிரி ரீதியில ஆச்சரியமான ஒரு ஹரிநாம் ஹரி ஹரதி பாபானி துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதான் பிரசித்தமான ஸ்லோகம். அநேக ஸ்லோகம் இருக்கு ஹரிநாமத்துக்கு, ஹரினாலே பாபங்களை எல்லாம் அப்ப ஹரிப்பவன் திருடிந்துருவன், நமக்கே தெரியாம நம்ம பாபங்களை திருடுபவன் அர்த்தம். அதனாலதான் காலங்கத்துல அவன் நாமத்தை சொல்றோம் ஹரிநாமத்தை. பல அர்த்தங்கள் இருக்கு, இது ஒரு அர்த்தம். ஹரீர் ஹரத்தி பாப்பான் பாபங்களை எல்லாம் எடுத்துருவான். துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதா, ரொம்ப துஷ்டனா இருக்கிறவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கான் பாபத்தை, யார் யாரை என்னென்ன ஹிம்சை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி படாது பாடுபடுத்தி கஷ்டப்பட்டு பாபத்தை எல்லாம் சேர்த்து வச்சானா, இந்த ஹரிநாமம் சொன்னா மொத்த பாபத்தையும் அவர் எடுத்துன்னு போடுவார், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்கிறான். ஏன் ஹரிநாமம் அப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அது ஸ்வபாவம். தீய விரல தொட்டா சொல்றது, ஏன் சொல்றதுன்னு கேட்க முடியுமா? ஒரு குழந்தை தீய தொற்றுத்து சொல்றது, உன்னே அம்மா போய் நெருப்பு கிட்ட சண்டை போட்டா, ஏன் குழந்தைய சொல்ற? அது குழந்தையோ இல்லையோ, அது தெரியாம தான் தொட்டுது. இப்போ உனக்கு புத்தி வேண்டாமா அப்படின்னா, அப்ப அக்னி பகவான் என்ன சொல்றாரு? எனக்கு சொல்றது சுவாவம். அந்த மாதிரிதான் யாரா இருந்தாலும் ஹரிநாமத்துக்கு பாபத்தை பொசுக்கிறது சுவாவம். யாரா இருந்தாலும், துஷ்டனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்படிப்பட்ட ஹரிநாமம் வெள்ள எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து, அவ சொல்ற சப்தம் இருக்கோ இல்லையோ அது பெரிய சப்தம், அவன் மனசுக்குள்ள கேட்கலையா. அந்த ஹரியின் சப்தத்தினால எல்லாரும் எழுந்துக்கிறாளாம், பக்கத்தாத்திர கோலா கூட எழுந்து பாலம். ஏன்னா இவருக்கு சொன்ன பலன் அவளுக்கு எல்லாம் கேட்ட பலன். அது உன் காதுல வந்து வேலையா அப்படின்னு கேட்கல, உன் உள்ளம் புகுந்து காது வழியா உன் ஹிருதயத்துக்குள்ள வந்து புகுறலையா, குளிர்ந்து நீ குளிரலையா, ஹரிநாமத்தை கேட்டு குளிரலையா. ஹரே ராமான்னு சொன்னா உடனே குளிர வேண்டாமா, உள்ளம் புகுந்து குளிர்ந்து அதனால பிள்ளாய் எழுந்திராய், குளிர்ந்து எழுந்திரு, நீ பட்சிகளுடைய நாதத்தை கேட்டு எழுந்திரு, வெள்ளை விழிசங்கின் அரவம் கேட்டு எழுந்துரு, இல்லை நாங்கள் பாடக்கூடிய சப்தங்கள் கேட்டு எழுந்து, இல்லை முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து ஹரின்னு சொல்ற சப்தத்தை கேட்டு எழுந்து குளிர்ந்து எழுந்து அப்படின்னு பகவான் நாமாவை சொன்னா மனசு குளிர்ந்து இருக்கும் அப்படிங்கறதையும் காமிக்கிறார். உள்ளம் புகுந்து குளிர்ந்தே நோரிம்பாவாய் அப்படின்னு இந்த பிள்ளையை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் கிருஷ்ணாவதார் வைபவம் அழகா இருக்கீங்க. இங்க புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின்னு ஒரு கோயில் ஒண்ணு சொல்லியிருக்கான் இந்த பாட்டில். இதுக்கு முன்னாடி எல்லாம் நாமத்தை தான் சொல்லியிருக்காரு. அழகா சொல்லணும்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறது, நாராயணன் அப்படிங்கிறது சீலைகுண்ட லோகத்துல இருக்க எம்பெருமானை சொன்னார். பார்க்கடருள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு ரெண்டாவது பாட்டுல ஷீராத்தியில இருக்கிற எம்பெருமான் சொன்னார். அது பரம்னு பெயர், இது வியூகம்னு பெயர். மூணாவது பாட்டு ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படிங்கறது விபவ அவதாரம், வாமனாவதாரம், திரிவிக்ரம அவதாரம். அத சொல்ற அப்ப பரம் வியூகம் விபவம் வரைக்கும் ஆயிடுத்து. நாலாவது பாட்டுல பத்மநாபன் பாடியன் தோளுடைய பத்மநாபன் அப்படின்னா அதுவும் ஒரு விபவம், பத்மநாப அவதாரமும் ஒரு விபவ அவதாரத்தை ஒண்ணு. தச அவதாரம் மாதிரி அநேக அவதாரங்கள் உண்டு, அதுல பத்மநாப அவதாரம்னு ஒண்ணு. அடுத்தது அர்ச்சாவதாரம் சொல்லணும், அதைத்தான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின், கோயில்ல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத அர்ச்சாவதாரம் சொல்ற. அந்தர்யாமி அவதாரம் சொல்லணும், உள்ளுக்குள்ள எம்பெருமான் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு, அதைத்தான் முனிவர்களும் யோகிகளும் அவ ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான வச்சிருக்காள் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. இது வரிசையா ஆண்டாள் எம்பெருமானுடைய அஞ்சு நிலைகள், பர வியூக விபவ அர்ச்சா அந்தர்யாமி, இந்த அஞ்சையும் எடுத்து சொல்றாருன்னு அழகா அனுபவிப்பார். எம்பெருமானை சொல்லக்கூடிய பிரகாரத்தை வச்சு பார்த்தா அழகா இருக்குது. அடுத்து சுவாபதேசம் பார்க்கும்போதும் பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு காலக்ஷேபத்துக்கு புதுசா வந்திருக்கிற ஒருத்தரை எழுப்புறான், ரொம்ப பழக்கம் கிடையாது அவருக்கு. அன்னைக்குதான் காலக்ஷேபத்துக்கு ஜாயின் பண்றாருன்னு வச்சுப்போம், அவர் எழுந்து சீக்கிரம் வா அப்படின்னு அவர் எழுப்பிட்டு போறாள். முதல் முதல்ல சீபாஷ்யம் காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னா முதல்ல வேதாத்தியானத்துல இருந்து ஆரம்பம். சீபாஷ்யத்திலே எம்பெருமானார் என்ன சொல்லியிருக்க, ததாகி பிரசமம் தாவத் சுவாத்தியாயோ அத்தியேதவியாகனு ஆரம்பிச்சிருக்க. எப்படி இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுல பிரவிருத்தி வரும் அப்படிங்கறத விளக்கும் போது, பிரசமம் தாவத் முத முதல்ல வேதாத்தியனம் பண்ணுவன், அதுல கர்மபாகம் பிரம்மபாகம் ரெண்டு இருக்கு, ரெண்டுத்தையும் புரிஞ்சுவன். அதுக்கப்புறம் அந்த கர்ம பாகத்துல இருக்கிற அர்த்தங்களை பார்த்தா அதுல பிரவிருத்தி வரும், ஏன்னா அந்த யாகங்கள்லாம் செய்யலாமே நல்ல பலன்லாம் கிடைக்குமே அப்படின்னு தோணும், அதை பத்தி விசாரங்கள்லாம் பண்ணுவன். அப்புறம் பார்த்தா அந்த பலம் எல்லாம் அனித்யம், அதெல்லாம் ஸ்திரமானது இல்லைங்கிறது புரியும். அதுக்கப்புறம் வேதாந்த விசாரத்துக்கு வருவன், பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ண ஆரம்பிப்பன் அப்படின்னு கிரமமா இந்த கிரமத்துல நடக்கும். கிரமமா நடக்கிறதா இப்படி நடக்கும், நேர் வழியில போனா இந்த வழியா வரும், குறுக்கு வழியில போனா முதலே காலக்ஷேபம் நடக்கும், வேதாந்த காலக்ஷேபம். அதனால ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. காலக்ஷேபாக்ஷமத்வாத் கதிச்சன கிருதினஹா சீக்கிரம் அந்தே இடமந்தே. சில பேர் பாக்கியம் பண்ணா இவ்வளவு கஷ்டப்படாமல் குறுக்கோயில போயிடுறா, கோயில நம்ம போயிட்டு இருக்கோம், பெருமாள் சேவைக்கு போனா பெரிய கியூ இருக்கு. சில பேர் குறுக்கோயில அப்படியே போயிடுறான், ஏன்னா பாக்கியம் பண்றான், நேர போய் பெருமாள் கிட்டே போயிடுறா. அது மாதிரி சில பேர் நேர வேதாந்த காலக்ஷேபத்துக்கு போயிடுறான், அவ பண்ண பாக்கியம் அது. இவர்களுக்கு என்னன்னா இது ஒரு அனுபவம், கிரமேன போறா, இந்த கிரமப்படி வரிசை கிரமப்படி தானே போகணும், கிரமம் மாறி போகக்கூடாதுங்கிறதுனால இவா இந்த அனுபவத்துல இவா இருக்கலாம். அதெல்லாம் முத முதல்ல வேதாத்தியனம் பண்ணணும், இதுவானாலும் சரி வேதாத்தியனம் பண்ணணுங்கிறது விதி, அதை மீற முடியாது அப்படின்னு நேத்து கூட பார்த்தோம், மீற முடியாது வேதாத்தியனத்தை. அதனால வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் பண்றதுக்காக எழுப்புறாளாம் பிள்ளா எழுந்திராள். எப்படின்னு கேட்டா புல்லும் சிலம்பின கான், அங்க புல்லுனா பாகவதர்கள், எல்லா பாகவதர்களுமே எழுந்தாச்சு, பட்சிகள், பகவான அனுபவிப்பவர்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், தேசிகாக தத்ர தூதாகான்னு பட்சிகளையெல்லாம் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால ஆச்சாரியர்கள்லாம் எழுந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளே, அங்கங்க சந்தையெல்லாம் நடக்கிறது, இன்னும் எழுந்துக்கலையா? புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரறவம் கேட்டிலையா? எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் வேதம், புள்ளரையன் கோயில், புள்ளரையனா கருத்மான் இல்லையா, கருத்மான் தவிர வேதாத்மா, வேதாத்மா வேகேஸ்வர சுபர்ணோஜி கருத்மான் திருவிருத்தே சிரோ காயத்ரம் சக்ஷு ஸ்தோம ஆத்மா சாமதே தனூர். வேதமே சொல்றது, எப்படி வேதமே கருத்மானா இருக்கார் அப்படிங்கறத வேதமே ஒரு மந்திரத்தில் எடுத்து சொல்றது, இப்படிதான் இருக்கார் வேதத்துல ஒவ்வொரு அவயமும் கருத்மானுடைய அவயத்தில் இருக்கு காமிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட கருத்மான் அந்த கருத்மானுடைய சுவாமி எம்பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத பிரதிபாத்தியன், வேதத்தினுடைய அர்த்தமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம். அவன் இருக்கக்கூடிய இடம் வேதம். அந்த வேதத்துல முதல்ல வெள்ளை விழிசங்கு, வேதம் அப்படின்னாலே ஆரம்பத்துல என்ன கேட்டா பிரணவம் இருக்கும், ஓங்காரம் இருக்கும், அப்படிதான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் இருக்கும். எத்வேதாதௌஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதஹனு, ஆரம்பத்துல பிரணவம் இருக்குமோ இல்லையோ, அதுதான் வெள்ளை விழிசங்கம் சங்கு மாதிரி. இனிமே பாஞ்சஜன்ய சங்கம் இருக்கு, அதுவும் பிரணவம் ஒண்ணுன்னு வா. ஏன்னா அந்த சங்கம் பாக்குறதுக்கே பிரணவம் மாதிரி இருக்கும். ஓங்காரம் எழுதி வச்சா எப்படி இருக்குமோ, கிரந்த அக்ஷரத்துல ஓங்காரம் எழுதி வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் பாஞ்சஜன்யம் இருக்கிறதே. அதனுடைய நாதமும் பிரணவத்தினுடைய நாதம் மாதிரி இருக்குமா. அதனால பாஞ்சஜன்யம் அப்படின்னா பிரணவம் அப்படின்னு சொல்ற வழக்கம். தேசிகன் சொல்லியிருக்கார், பத்யைஹி ஏதைஹி சுஹ்ருத்யைஹி பிரணவ மகிமவத் பாஞ்சஜன்ய கிரமேண ஸ்வாத்வாதம் ரங்கநாதஹ ஸ்வயமிதி முகரீகிருத்ய சம்மோததே ஸ்ம அப்படிங்கிற. ரங்கநாதன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா மாதிரி என்னை வச்சு இந்த அதிகரண தாராவளி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறார். அப்ப பாஞ்சஜன்யத்தை சொல்லும்போது பிரணவ மகிமவத் அப்படிங்கிறார். பிரணவம் மாதிரி இருக்கக்கூடியது, அத்தனை மகிமை இருக்கக்கூடியது, சொரூபத்தினாலேயும் நாதத்தினாலேயும் எல்லா விதத்தினாலேயும் பிரணவத்தினுடைய பெருமை இருக்கக்கூடியது. அதனால வெள்ளை விழிசங்கு அப்படின்னா ஓம்னு சொல்றாளே அவர்கள், அது உன் காதல விழுந்திலையா, எழுந்து வர வேண்டாமாங்கிறா, பேரர்வம் கேட்டிலையா, ஆனா உறக்கதானே சொல்றாவா, காலங்காத்தாலும் எழுந்திருந்துதானே வேதாத்தியனம் பண்ணணும், அந்த சமயம் தான் வேதாத்தியனத்துக்கு நல்ல சமயம், பிராம முகூர்த்தம் தான் சரியான சமயம். அப்பதான் கிராமங்கள்லாம் வேத துவனி கேட்கலாம், பெரியவாள்லாம் அது கேட்டு சந்தோஷப்படுவா. கிராமங்கள்ல காத்தால வேத துவனி இருக்கணும், ராமாயணத்துலயும் சொல்லியிருக்கு இந்த விஷயம். காலங்காத்தால வேத துவனி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நாள் பக்கத்துல சுவாமி இருந்த ஒரு சமயம் நடுவுல அங்க அத்தியனம் பண்ற பசங்கள் இல்லாத போயிட்டா, யாராவது இருந்துட்டே இருப்பா, பசங்களே இல்லாத போயிட்டா. அப்ப ஒரு நாள் பார்த்தா பின்மால சுவாமி வாசல்ல உட்காந்து அவர் வேதம் சொல்லிட்டு இருந்தார். உடனே சிஷ்யர்கள், பெரிய சிஷ்யர்கள், அதாவது காலக்ஷேபம்லாம் முடிச்ச சுவாமியினுடைய சிஷ்யர்கள் வந்து, ஐயோ சுவாமி எதுக்கு இப்ப வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்க, பஞ்சாதி சொல்றவனே இல்ல, வேதம் சொல்றவனே இல்ல, என்னடா அது, நம்ம ஊரு சுடுகாடு மாதிரி இருக்கடா அப்படின்னு, வேத துவனி கேட்க வேண்டாமா, ஊரே சுடுகாடு ஆயிடுச்சேன். அந்த மாதிரி அந்த துணி கேட்கலையா உனக்கு, வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டுலையோ பிள்ளா எழுந்திரா, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கலக்கலைய காலு வச்சு. இந்த அத்தியனம் பண்றவனுக்கு அஜ்ஞானம் போகணும் முக்கியம். அவித்தின்னு ஒண்ணு இருக்கு, அவித்யா பூத்தனோன் முக்தியும் தேசியம் சொல்றார். பூத்தனைங்கிறது அவித்தியம், அதாவது குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்கற மாதிரி இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கோ, அது ஒரு பால் கொடுக்கறதாம். கண்ணனுக்கு பூத்தனை வந்து பேய்ப்பால் கொடுத்த மாதிரி இந்த பிரகிருதிங்கிறது நமக்கு ஒரு பாலை கொடுக்கறது. என்ன கவனிச்சுக்கோ, இந்த சரீரத்தை எல்லாம் கவனிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறது. அது குழந்தைக்கு இந்த பாலை கொடுத்து வளர்க்கறது, அது ஆகாரத்தை பத்தி நினைவையே கொடுத்து எதிர்த்தாலும் வாயில போட்டுக்கும் குழந்தை. ஏன்னா இந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, யாரு, பிரகிருதிங்கிற அம்மா, அவளை ஜெயிக்கிறமா, அததான் கண்ணன் காமிச்சிருக்கான். அந்த அம்மாவை ஜெயிச்சிடும், அது பேய்ப்பால். இந்த அம்மா கொடுக்கறது தாய்ப்பால், ஆச்சாரியர்கள் கொடுக்கறது ஞானப்பால், லட்சுமி தேவி கொடுக்கறது சைத்தன்ய ஸ்தன்யதாயினி, சைத்தன்யம் அப்படிங்கிற பால். அதனால அவித்யா பிரகிருதி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பாலை ஒழிக்கணும். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னா அகங்காரம், அகங்காரங்கிறது தான் சகடம், அதுதான் ஏறி போயிட்டு இருக்கோம். அது சில சமயம் நம்மள அமைக்கிடும், வண்டி மேல நாம ஏறி போக போய் கடைசியில அது நம்ம மேல ஏறிடும். அகங்காரங்கிறது அத்தனை மோசமானது, நாம அதுல ஏறி சவாரி பண்றோம், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தோம்னா என்ன ஆகுங்கட்டா, அந்த வண்டி நம்மளையே தள்ளிட்டு நம்ம மேல அது விழுந்துடும், ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால அகங்காரம் கூடாது அப்படிங்கறது அது சொல்றதான். பிரயாணம் பண்றதே இதுல தானே, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு தானே ஜீவனமே நடத்திட்டு இருக்கும். எங்க போனாலும், எங்க போனாலும் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு முதல்ல சொல்றான். அப்போ இது ரெண்டும் ஒழிக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, சரீர சிந்தை இருக்கக்கூடாது, வேதாத்தியனம் பண்றதுக்கு பிரகிருதிக்கு வசப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் காமிக்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரி என்ற பேரரம். இந்த பகவானை பத்தி தானே மொத்த வேதமும் இருக்கு, திருப்பார்கடல் நாதனை பத்தி தான் மொத்த வேதமும் சொல்றது. காரணன் வித்தினை, அவன் தான் வேதத்தையே கொடுத்தவன், வேதத்துக்கே காரணமானவன் அவன் தான், வேதத்துக்கே காரணம்னா வேதத்தை கொடுத்தவன் அர்த்தம். வேதமுன் விரித்தான் அப்படிங்கிறார், நமக்கு வேதத்தை எல்லாம் கொடுத்தவனான அப்படினாலே, லோகத்தை எல்லாம் படைச்சவனான அப்படினாலே, அவனை மனசுக்குள்ள வச்சுண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயர் அதுவும் ஹரின் தான் ஆரம்பிக்கிறவா, ஹரிஹி ஓம் தான் ஆரம்பிக்கிறான். அதுவும் காதல வேலையா, நீயும் வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் பண்ண வேண்டாமாங்க. ஆரம்பத்துல ஹரிநாமத்தை தான் சொல்லணும் வேதாத்தியனத்துல, முடிக்கச்சியும் ஹரிநாமத்தை தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமுமே ஹரிநாமத்துக்கு சமானம். வேதாட்சராணி அவந்தி பட்டிதானி திஜாதி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. எத்தனை அக்ஷரம் இருக்கோ அத்தனை ஹரிநாமம் இருக்கிறது. வேதமேவ ஜபேன் நித்யம் யசா காலம் அசந்திரிதா, எப்பவுமே வேதத்தை தான் சொல்லணும். ஓத்ததனை வல்லீரேல் நன்றுங்கிற ஆழ்வார் வேதத்தை அத்தியனம் பண்ணங்களா நான் கைகூப்பின்னு சொல்றேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கைகூப்பு. அதனை மாட்டீரே இல்ல வேதாத்தியனம் பண்ணலையே எனக்கு துப்பு இல்லையேன்னா, மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கும். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கோ, அதுவும் ஹரிநாமம் இதுவும் ஹரிநாமம். அதனால எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிற இப்படியாக ஒரு காலக்ஷேபம் அப்படிங்கிறது வேதாந்த காலக்ஷேபம் தான் இருக்கட்டும். வேதாந்த காலக்ஷேபம்னா முதல்ல வேதாந்தம் உபயத்துகள்லாம் அத்தியனம் பண்ணணும் இல்லையோ, அப்பதானே வரும். அதனால வேதாத்தியனத்திலே தான் இந்த காலக்ஷேபங்கிறது வரும். அதனால காலக்ஷேபத்துக்கு புதுசா இருக்கிறவால எப்படி வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொன்னாரோ, இப்படி வேதாத்தியனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். தேசிகன் வித்யுக்தியா அதித்ய வேதான் விதிபல விரதோ அன்னியஜாதேவராகாதுன்னு காமிக்கிறார். வேதாத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழகா காலக்ஷேபம் பண்ணலாம் அப்படிங்கிற, வேதாத்தியம் பண்ணிட்டுங்கிறது கட்டாயம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ணலாம்ன்றது இல்லையா. அதனால அந்த புதுசா வந்திருக்கிற அந்த சிஷ்யனை இப்படி வேதாத்தியத்திலேருந்து ஆரம்பிச்சு காலக்ஷேபம் பண்றதுக்கு கூப்பிடுறதாக இந்த பாசுரம் அழகா அமைஞ்சிருக்கு. சதமகமணிநீலாச்சாருகல்ஹாரஹஸ்தனமிதாங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக விநிகிதாபிஸ்ரக்கிர் ஆகிருஷ்ட நாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹ கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.